ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣ ಹರತರಾತ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರಾಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ವಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಸಭಾಯೈ ನಮಃ. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்புல நாம் இன்று 27வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். சென்ற பாசுரத்துல மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ மேலையார் செய்வனகள் வேண்டுவன விண்ணப்பித்த பிறகு மார்கழி நீராட்டம் முடிந்த பிறகு பெரும் சம்மானத்தையும் நாச்சியார் அவனிடத்திலேயே அருளும்படியாக பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இது சாமான்யமான ஒரு அர்த்தத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாசுரம். வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்ற தலைப்புல இந்த பாசுரத்தை நாம் பார்க்கும் பொழுது, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் என்று தொடங்கக்கூடியதான இந்த பாசுரத்துல பல உபனிஷத் அர்த்தங்களை மேற்கோள் காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். பிரம்மசூத்திரத்திலுள்ள நான்காவது அத்தியாயத்தினுடைய சாரபூதமான விஷயங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு ஜீவனும் பரசமர்ப்பணம், அதாவது சரணாகதி செய்து கொண்ட பிறகு மோக்ஷானந்தத்தை அனுபவிக்க செல்லும் பொழுது எப்படி செல்கிறார்கள் அப்படின்றது சொல்லப்படுகிறது. சென்ற இரண்டு பாசுரங்களுக்கு முன்பு ஒரு சூத்திரமானது அடியனால் விஞ்ஞாபிக்கப்பட்டது. உத்கிராந்தி கத்யா கதீனாம் என்று ஒரு சூத்திரம். இந்த சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பிய ஜீவன் பக்தன் விஷயத்துல இல்ல, பிரபன்னன் விஷயத்துல இந்த ஸ்தூலமான சரீரத்தை விட்டு சூக்ஷ்மமான சரீரத்தை ஏற்றுக்கொண்டு விரஜா நதியை கடந்து சென்று அமானவ புருஷன் மூலமாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய உபச்சாரங்களை எல்லாவற்றையும், அந்தந்த தேவதைகளால் கொடுக்கப்படுகின்ற உபச்சாரங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவனாய் ஸ்ரீவைகுண்டத்திற்கு செல்கிறான் என்று சொல்லப்பட்டது. அதை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல காண்பிக்கிறார். வராகச்சரம ஸ்லோகத்துல கூட நயாமி பரமாங்கதிம் அப்படின்ற சப்தங்களுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் விளக்கி சொல்லும் பொழுது, ஆங்காங்கே அந்தந்த தேவதைகளின் மூலமாக உபசரிக்கப்படுகிறார்கள், இந்த மோக்ஷானந்தத்தை அனுபவிக்க செல்லக்கூடிய முக்தர்களை உபசரிப்பதே அவர்களுக்கு பெருமை, அந்தந்த தேவதைகளுக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் என்று சுவாமி தேசிகனும் சாதிக்கின்றார். ஆண்டாள் நாச்சியார் உபனிஷதார்த்தங்களை இங்க விவரிக்கிறாள். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே என்பதனால் சதம் மாலாஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக என்று சில உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கின்றன. 500 திவ்ய அப்சரசுகள் மாலை, மை, மணத்தூள், ஆடை, ஆபரணம் இந்த மாதிரியான 5 வஸ்துக்களை கையிலேந்தி எதிர்கொண்டு அழைக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. விரஜா நதிக்கு அந்த கரையில போய் சேர்ந்த பிறகு அவர்கள் நம்மை அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி முக்தனுக்கு பரபிரம்மத்தினுடைய திருமேனி மனம், இது மாதிரியான விஷயங்கள் பிரக்ஞையா விபஷ்யதி அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம், ஞான விகாசம் அப்படின்ற 5 விஷயங்கள் எப்படி கிடைக்கின்றன என்பதும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்த பாசுரத்துல அபகத பாப்மா, விஜரஹா, விமிருத்யுஹு, விசோகா, விஜிகட்சா, அபிபாசா, சத்தியகாமா, சத்தியசங்கல்பா போன்றதான 8 குணங்களும் இந்த முக்தனுக்கு, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த 8 குணங்களும் முக்தனுக்கும் எப்படி ஆவிர்பவிக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. ஷாட்குண்யம் அன்னம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எம்பெருமான் சொல்லக்கூடிய அன்னம் பிரம்மே இதி வியஜானாத் வேதவாக்கியம், எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னத்தை அவருடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களோடு அனுபவித்து காமான்னி காமரூபி அனுஷ்சரன் அப்படின்னு சொன்னா போல, எம்பெருமான் எங்கெங்கு செல்லுகின்றானோ அங்கங்கு கூடவே சென்று ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஷ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹிருதம் அப்படின்னு சொன்னா போல, பரபிரம்ம ஆனந்தத்துல மூழ்கி குளிர்ந்திருக்கக்கூடியதான இந்த விஷயத்தை கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் உபனிஷத் அர்த்தங்களை அப்படியே காட்டுறாள் இந்த இடத்துல. அதனாலதான் மோக்ஷானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய பிரகாரத்தை காண்பிக்கின்றால் ஆண்டாள் நாச்சியார் என்பது ஒரு அர்த்தமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டாள் நாச்சியார் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்று சொல்லக்கூடியதான 5 விதமான எம்பெருமானுடைய நிலைகளிலே இந்த இடத்துல அந்தர்யாமி ஆராதனம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கின்றாள் இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற பாசுரத்தில். விக்கிரகாவதாரத்திற்கு, அதாவது அர்ச்சாவதாரத்திற்கு திருவாராதனங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பது ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே என்பது தொடக்கமாக சொல்லப்பட்டது. இந்த இடத்துல அந்தர்யாமி ஆராதனம் எப்படி சொல்லப்படுகிறது என்று வேற சில அர்த்தங்களும் காட்டப்படுகிறது. புஞ்சயன் சிந்தைய கோவிந்தம் அப்படின்னு கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் புசிக்க வேண்டும் என்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பதாக கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே காண்பிக்கின்றார். காம் விந்ததே இதி கோவிந்தா, பூமியை ரட்சிக்கின்றபடியினால் அவனுக்கு கோவிந்தன் என்ற திருநாமமானதும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பசுக்களை ரட்சிக்கின்றபடியினாலே கோவிந்தன் என்று அர்த்தம் சொல்லுவது வழக்கம் உண்டு. ஆனால் சுவாபதேசார்த்தத்தில் பார்க்கும் பொழுது பூமியை ரட்சிக்கின்றான், கோவிந்த நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு நாம் பிரதிதினம் அன்னத்தை புசித்தால் ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி சத்வசுத்தௌ த்ருவா ஸ்மிருதிஹி அப்படின்ற சாத்விகமான ஆகாரத்தை சாஸ்திரப்படி எவரொருவர் சுவீகரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய புலன்களை எல்லோவற்றையும் அடக்கி ஆள சக்தி படைத்தவராக இருக்கின்றார். நெய்யுடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும். எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த அன்னத்தை, அதுவும் சாத்விகமான அன்னத்தையே உபயோகித்துக் கொள்ளக்கூடியது என்ற விஷயத்தை காண்பிப்பதற்காகவே இந்த இடத்துல சூடகமே, தோல்வலியே, தோல்வலையே, தோடே, செவிப்பூவே என்பதெல்லாம் காண்பித்தார். அத்திகி பரிததி அசிஷ்யந்தஹ புரஸ்தாத்து அசாமந்தி அசித்வாச்ச ஆசமந்தி ஆசாமந்தி என்று பிராணனுக்கு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய உடையை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பஞ்ச பிராணாகூதி விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியங்கள். இதையெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே காண்பித்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய் என்பதாக காட்டுகிறார். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.